ॐ शक्ति वो नमः शक्ति वो गुरुवे वो नमः शिवाय वो வந்தவாசிகேசாத்தமங்கலம் மதுரா மாம்பட்டில் அத்தியம்மன் ஏரிக்கரை ஆலமர நிழலில் அமர்ந்து சிவசக்தி பாலனே வடிவேலன் சோதரனே வந்தவாசி ஸ்ரீ முத்துமாரி அன்னையின் புகழினை பாடிட எம் நாவில் நின்றருள் புரிவாய் ஸ்ரீ மும்முக கணபதியே. தேவியே கரணம் கரணம் சூலியே இங்கு எழுவாய் பத்ரகாளியே அக்னி ரூபியே சக்தி தேவியே கரணம் கரணம் வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய் தருவாய் உமையே இது கணம் தருவாய் எதிரே தரிசனம் அடைத்தேன் உனையே நீ வருவாய் தருவாய் உமையே இது கணம் தருவாய் எதிரே தரிசனம் அடைத்தேன் உனையே நீ வருவாய் காளி காளி காளி காளி காளி பத்மபீடத்தில் நின்ற காளியே சிம்ம வாகனம் ஏறும் தேவியே வருவாய் வருவாய் காளியவே பிறை சூடும் தாயே தாயே ஒரு பிடிவாதம் ஏனறியே பிறை சூடும் தாயே தாயே ஒரு பிடிவாதம் ஏனறியே ஜெயகாளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ரகாளி எழுவாய் நம காளி காளி நம காளி காளி ஜெய நித்ய காளி எழுவாய் காளியே ரூபியே தேவியே சரணம் சரணம் சூலியே இங்கு எழுவாய் பத்ரகாளியே அக்னி ரூபியே சக்தி தேவியே சரணம் சரணம் வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய் வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய் சித்தர்களின் நினைவின் பயனாக பதினெண் கரம் கொண்டு எழுந்தவளே அதில் வலது ஒரு கரத்தில் பிரம்ம கபாலம் கொண்டு மற்ற என் கரத்தில் வடுவும் சூளமுடன் சங்குநாதம் கொண்டு கதையும் பிரம்பும் யோக தண்டம் முழுக்கை வாழ் பிடித்து வந்த காடியே நீ இடது ஒரு கரத்தில் சூளம் வாங்கி நின்று மற்றும் என் கரத்தில் அங்குசம் அக்னியுடன் சக்கரம் கோடரி வெப்பிலை கொழுந்தும் கொண்டு யோக கமண்டலம் தாமரை மொட்டு கேடயம் தாங்கி வந்தவளே எங்கள் யோக காளியாய் நின்றவளே எங்கள் மாம்பட்டு விஸ்வரூப பத்ரகாளி அம்மா விஸ்வரூப பத்ரகாளி அம்மா மதுரா அண்ணா நகர் மாம்பட்டு அத்தியம்மன் ஏரிக்கரையில் எழுந்தாய் வளர்ந்தாய் உமையவளே மதுரா அண்ணா நகர் மாம்பட்டு அத்தியம்மன் ஏரிக்கரையில் எழுந்தாய் வளர்ந்தாய் உமையவளே திசையட்டும் புகழே பரவட்டும் அருளே விஸ்வரூபவத்ரகாளியளே திசையட்டும் புகழே பரவட்டும் அருளே விஸ்வரூபவத்ரகாளி அடிகளே. மந்திர காளி, எந்திர காளி, சுந்தர காளி, தந்திர காளி, குங்கும காளி, கங்கண காளி, மங்கள காளி, அங்குஷ காளி, நித்திய காளி, சத்திய காளி, நிர்குண காளி, நிர்மூல காளி, நித்ரக காளி, நர்த்தன காளி, எத்தனை எத்தனை உங்கள் நாமம் அம்மா. காளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ர காளி எழுவாய், நம காளி காளி தவ காளி காளி ஜெய நித்ய காளி எழுவாய். காளியே ரூபியே தேவியே சரணம் சரணம் சூலியே இங்கு எழுவாய். பத்ரகாளியே அக்னி ரூபியே சக்தி தேவியே சரணம் சரணம் வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய், வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய். அறுபத்து மூவர் என்னும் நாயன்மார் அவதார புகழ் உரைக்க வந்தவளே அம்மா, அறுபத்து மூன்றடியாய் வழிபடுத்து நின்றவளே. அக்னி ஜுவாலை வலது நெற்றியிலே திரை, இடது காதில் ரிஷப குண்டலம், வலது காதில் மயில் குண்டலம், கூர்மிகு கோதைப்பல், கண்களிலே காந்தம், ஏழு இதழ் தாமரை காலை, இடுப்புக்கு கீழே கேசம், ஒட்டியானம் பதக்கம், மூன்று சிம்ம வாகனம், பத்மாசனம் உன் பீடம், ஏழு பின்னராய் தெரியும் பஞ்சதலை நாகம், பாதத்தண்டையிலே சப்தநாதம் எழும் பஞ்சலோகம், நவரத்னாரியாரம் கொண்ட மாம்பட்டு விஸ்வரூப பத்ரகாளியே, ராகுகேது சர்வதோஷம் தீர்ப்பவளே, ஈசான்ய மூலை நோக்கி எழுந்தவளே. ஐயனார் கருப்பண்ணன் அகோர வீரபத்ரர் முனீஸ்வரர் என நான்கு மூலையிலும் இருக்கே, நடுவிலே மூகாம்பிகை காமதேனுடன் எழுந்தருளே, அம்மையே உமை தாங்கும் சிம்மத்தின் கால்கள் நான்கு அசுரரை மிதித்திருக்க, வாய்ப்பகுதியில் ஒரு முண்டம் வாய் வளர்ந்தபடி இருக்கு, அம்மாவும் சிரசில் சூரிய பிரபை ஜுவாலை தரிக்க, கிரீடத்திலே பிரம்மகபாலம் இருக்கு, பரிமளமாய் புத்தவளே என் தாயே, விஸ்வரூப பத்ரகாளியே, மாம்பட்டு விஸ்வரூப பத்ரகாளி தாயே. அம்மாவென எழுந்தாய் வேர் விட்டு சக்தி மிகு வேம்பு அரசரி உறைந்தாய் நிறைந்தாய் உமையவரே. அம்மாவென எழுந்தாய் வேர் விட்டு சக்தி மிகு வேம்பு அரசரி உறைந்தாய் நிறைந்தாய் உமையவரே. அருந்து உன்னிடமே அறியட்டும் இச்சகமே விஸ்வரூப பத்ரகாளிகளே. அருந்து உன்னிடமே அறியட்டும் இச்சகமே விஸ்வரூப பத்ரகாளிகளே. தட்சிண காளி, தந்திரி காளி, யட்சிணி காளி, ரட்சிணி காளி, பஞ்சமி காளி, பைரவி காளி, சர்க்குண காளி, சுந்தர காளி, சண்பக காளி, சண்டிகை காளி, சித்திர காளி, ரௌத்திர காளி, உத்திரி காளி, உத்திர காளி, வந்திடு வந்திடு ஐஸ்வர்ய காளி அம்மா. காளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ர காளி எழுவாய், நம காளி காளி தவ காளி காளி ஜெய நித்ய காளி எழுவாய். காளியே ரூபியே தேவியே சரணம் சரணம் சூலியே இங்கு எழுவாய். பத்ரகாளியே அக்னி ரூபியே சக்தி தேவியே சரணம் சரணம் வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய், வெற்றி சூலியே விஸ்வரூபி எழுவாய். காளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ரகாளி எழுவாய், நம காளி காளி தவ காளி காளி ஜெய நித்ய காளி எழுவாய். ஜெய காளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ரகாளி எழுவாய், நம காளி காளி தவ காளி காளி ஜெய நித்ய காளி எழுவாய். காளி காளி சிவ காளி காளி ஜெய பத்ரகாளி எழுவாய், நம காளி காளி தவ காளி காளி ஜெய.